సద్యస్త్యజంతి వరదత్వయి బద్ధ భావాః పైతామహాదుషు పదేష్వపి భావబంధం కస్మై స్వధేత సుఖ సంచరణోత్సుకాయ కారాగృహే కనక శృంఖలయాపి బంధః. శ్రీ వరదరాజ పంచాశత్తు 29వ పద్యం. ఇదివం అర్చావతార అనుభవం. சென்ற பாசுரத்துல, சென்ற பத்தியத்துல 28வது பத்தியத்துல வரதனுடைய திருமேனிய சித்தாஞ்சனம்னு சாதிச்சார். அந்த திருமேனிய சேவிக்க சேவிக்க எம்பெருமானுடைய திவ்யாத்ம சுரூபத்தை சாட்சாத் கரிக்கலான்ற ரீதியில ஒரு உதாரணம் கொண்டு சாதிச்சார். இந்த 29வது பத்தியத்துல அதனுடைய பலன் என்ன, வரதனுடைய அர்ச்சா அனுபவத்தில் ஈடுபட்டவாளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்ட அழகா சாதிக்கிறார். முதல்ல சொல்ற சத்யா தியஜந்தி, அந்த அனுபவம் ஏற்பட்டவாறு என்ன பண்ணுவான் கேட்டா உடனே விட்டுடுறாளாம். எதை விட்டுடுறா அப்படின்னு கேட்டா பைதாமகாதிஷு பதேஷபி, பிரம்ம பட்டம் பரியந்தம் என்ன, அதுதான் லோகத்துல ஒருத்தர் அதிகமா ஆசைப்படலாம்னு சொன்னா அது பிரம்ம பட்டம் தான். ஏன்னா அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. அத அந்த பட்டம், அதாவது அதுல போய் பிரம்மனா இருந்து ஆட்சி புரியணும் அனுபவிக்கணும்ன்ற ஆசையை கூட, அப்படிப்பட்ட அது முதல் கொண்டு இருக்கக்கூடிய ஆசைகளை, அற்ப ஆசைகள்லாம் சொல்லவே வேண்டாம், அதெல்லாம் விட்டுடுறாளாம் அந்த ஆசைகள்லாம். ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு சாதிக்கிறார், பிரம்மாவா இருந்தாலும் அவன் பத்த ஜீவன் தான். ஒருத்தரை ஒரு ஜெயில அடைச்சிட்டு சங்கிலி, தங்க சங்கிலியால கட்டி வச்சிருக்கா, சாதாரண சங்கிலி இல்லை, தங்க சங்கிலி, தங்க தட்டில் சாப்பாடு, தங்க டம்ளர்ல ஜலம் எல்லாம் கொடுத்தா கூட என்னதான் தங்கத்தை கொண்டு ஆராதிச்சாலும் ஜெயில கட்டுன்றிருக்கிறது கட்டுன்றிருக்கிறது தான். சுதந்திரமா வெளில போய் திரியணும் சுத்தணும்னு ஆசைப்படுறவாளுக்கு தங்கத்தாலேயே பூஷணம் பண்ணி ஜெயில கட்டி போட்டிருந்தாலும் அது யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு உதாரணத்தை கேட்கிறார். அதை காரணமா காட்டி கேள்வி கேட்கற மாதிரி சாதிக்கிறார். என்ன தாத்பரியம் கேட்டா, பிரம்மாவா இருந்தாலும் சரி உள்ளா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் இந்த சம்சார சாகரத்துல அது ஒரு பத்த வாழ்க்கை தான். அதனால எதையும் நம்ம ஆசைப்பட்டு போனா கூட திருப்பி அங்கேயும் பந்தமானது தொடர்றது. அப்படி இருக்கச்சே உன்னிடத்துல ஈடுபட்டவாளுக்கு பத்த பாவாகனு சாதிச்சார். உன்னிடத்துல ஈடுபட்டவாளுக்கு உடனே அவ என்ன பண்றனு கேட்டா அனைத்து விதமான ஆசைகளையும் துறக்கின்றனர் விடுகின்றனர்னு தாத்பரியமா இருது. பரமாத்மனி யோரக்தக விரக்தக அபரமாத்மின்னு சொல்லுவார். எம்பெருமானிடத்துல யாருக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கோ அவ என்ன பண்றான் கேட்டா இத்தர விஷயங்கள்ல அவளுக்கு ஈடுபாடு சுத்தராம இருக்காதுன்னு தாத்பரியம். அப்படிப்பட்ட ஒரு நிலையானது வரத அனுபவத்துல, வரதனுடைய அச்ச அனுபவத்தில் ஈடுபட்டவாளுக்கு கிடைக்கிறதுன்னு தாத்பரியம். வரதன் சம்போதன பதம், வரதனே ரெண்டு கிரியாபதம் இருக்கு, தியஜந்தின்னு ஒன்று இருக்கு, ஸ்வதேயத்தன் ஒன்று இருக்கு. நம்ம ஸ்வதேயத்தில இருந்து பார்க்கலாம். ஸ்வது தாத்துக்கு ருசிக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்வதேயத்தன்றது இது ஆத்மநேபத ரூபம். இது ஸ்வதத்தே கோதாஸ்வதியில பாக்கச்சு கோதே கிமத்புதம் இதம் யதமி ஸ்வதந்தேன்னு சாதிக்கிறார். ஸ்வதத்தே ஸ்வதேயத்தே ஸ்வதந்தே, இனிமையாக இருக்கின்றன அல்லது ருச்சிகரமாக இருக்கின்றன அர்த்தமா இருது. ஸ்வதத்தேன்றதனுடைய அது லட்லக்காரம், அதனுடைய விதியிலிருந்து தான் வந்து ஸ்வதேயத்த. வந்தத்தேன்றது லட் ரூபமா இருந்தா வந்தேத்த, லபதே லபேத, கொஞ்சம் மாத்தினா அது விதிலிங்கிறது. விதிலிங்கிறத என்ன அர்த்தம்னு கேட்டா என்ன ருச்சிக்கும், அதாவது யாருக்குதான் ருச்சிக்கும் அர்த்தத்துல உபயோகமாயிருக்கீங்க. ஸ்வதேயத்தன்னு சொன்னா ருச்சிக்குமா என்ன அப்படின்ற கேள்வியில வருது. பந்தஹா ஸ்வதேயத, பந்தஹானா அந்த பந்தம் கட்டுப்படுதல், பந்தஹா ஸ்வதேயத. எப்படிப்பட்ட பந்தம்னு கேட்டா காராகிருகே கனக ஸ்ருங்கலையாபி பந்தஹா. காராகிருகம்னா ஜெயில் அர்த்தம். காராகிருகேன்ற சப்தமி பக்தி ஏக வச்சனம், சிறையில் கனக ஸ்ருங்கலையாபி பத்தஹா, ஜெயிலே இல்ல இன்னும் ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் ரூம் கொடுத்து ஒருத்தருக்கு ரொம்ப ஒண்ணுமே பேசிக் அமெரிட்டிஸே இல்ல ரூம் கொடுத்தா கூட ரெண்டும் ஒண்ணுதான். ஆக மொத்தம் இருக்க போது ஜெயில் வாழ்க்கை தான். அதுல கனக ஸ்ருங்கலையாபின்னு அந்த காலத்துல உதாரணம் காட்டுறார். தங்க சங்கிலியால போட்டு பொன் விலங்குன்னு சொல்லுவா, பொன் விலங்கால கட்டிருக்கலாம். அப்படி கட்டுப்பட்டாலும் இல்ல அப்படிப்பட்ட கட்டுப்பாடு யாருக்குதான் பிடிக்கும், தங்கத்தினால கட்டினா கூட சங்கிலி சங்கிலி தான் அப்படின்றதுக்காக சாதிக்கிறார். ஏன்னா பிரம்மா நமக்கு தோணலாம் தேவதைகளா இருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு சுதந்திரம் கூட இருக்கலாம், நிறைய காரியங்கள் பண்ணலாம்னு ஒரு பயம் ஏற்படலாம். ஆனா அது இருந்தாலும் கர்மபந்தம் போகாதுன்றதுக்காக தாற்பயம். கஸ்மை, கஸ்மைன்னு சொன்னா கிம் சப்தம், எவனுக்கு, எவனுக்கு தான். கஸ்மை ஸ்வதேதன, எவனுக்கு தான் ருச்சிக்கும். எது ருச்சிக்கும்? சிறையில கொண்டு பொன்விலங்கால கட்டுப்பட்டு கிடத்தல் யாருக்கு தான் பிடிக்கும்? அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, இப்போ சில பேர் இருக்கலாம், பரவாயில்ல நான் அப்படி இருந்துட்டு போறேன்னு இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்டவால இங்க சொல்லல. சுக சஞ்சரண உத்சுகாய, சுக சஞ்சரணம் சொன்னா சஞ்சாரம்னாலே சுத்தி வருது. சுக சஞ்சரம்னா இஷ்டம் போல சுகமாய் திரியறதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சென்ற பத்தியத்திலையும் சஞ்சரம் தான் போடுற, அதே அர்த்தம் தான், சென்று சென்று வருதல் அர்த்தம். இங்க சஞ்சரம் சொன்னா சுகமாய் தெரியுது, சுக சஞ்சரம் சொன்னா சுகமாய் தெரியுது. அந்த சுக சஞ்சரணத்தில் உத்சுகா, உத்சுகனா ஒரு உற்சாகத்தோடு இருக்கக்கூடியவன், ஆசையோடு இருக்கக்கூடியவன். சுகமாய் தெரியறதுல ஒரு ஆசையோடு இருக்கிறவனுக்கு கஸ்மை அப்படின்னு அர்த்தமா இருந்து, ஸ்வதேத அப்படின்னு தாத்பரியமா இருந்து. எப்ப இந்த இதுவானது வரும் சொன்னா, இதுக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயத்த சொல்றார். த்வயி பத்த பாவாஹா, த்வயினா உன்னிடத்தில், சப்தமிய பக்தி ஏகவச்சனம் யுஷ்மத் சப்தம், த்வயி உன்னிடத்தில், பத்த பாவாஹா ஈடுபட்ட மனதை உடையவர்கள், உன்னிடமே ஈடுபட்டவர்கள், உன்னுடைய அர்ச்சை ரூபத்திலேயே மயங்கி கிடக்கின்றவர்கள் அர்த்தமானது. பைதாமகாதிஷு பதேஷு அபி, பிதாமகன பிரம்மா, பைதாமகம்னா அந்த பிரம்மாவினுடைய பதம்னா அவருடைய பதவி. பைதா மகாதிஷுன்னு சொன்னதுனால பிரம்மா, ஏனைய தேவர்கள் அல்லது லோகத்திலேயே கூட சில பேருக்கு சில உயர்ந்த பதவிகள்லாம் ஆசை இருக்கலாம். பைதா மகாதிஷு பதேஷு அபி, பதேஷ்வபி, பதேஷு அப்பிதான் பதேஷ் அப்படின்னு சந்தி நல்லா எடுத்து என் சந்தி பதவினா ஸ்தானம் அர்த்தம். சப்தமி பக்தி பகுவச்சனம், பிதாமகர் பிரம்மன் முதலியவர்களுடையான அந்த ஸ்தானங்களில் கூட பாவபந்தம், பாவபந்தம்னா அந்த ஒரு பாவம், அந்த ஒரு ஆசை, அந்த பந்தம்னா அதுவே ஒரு பற்று, அந்த அவளோட மனசுல இருக்கக்கூடிய அந்த பற்று இருக்கணும், அதை சத்யஹா தியஜந்தி, சத்யஹானா உடனே இமீடியட்லி, தியஜந்தினா விட்டு விடுகின்றனர், தியஜதி தியஜதஹா தியஜந்தி, தியஜி டு அபாண்டன், விடுறது. சர்வதர்மான் பரித்தியஜ்ய, விட்டு விட்டு அர்த்தமா இருந்தோம், அது மாதிரி விட்டு விடுகின்றனர் தாத்பரியமா இருந்து. அன்பயத்தை பார்த்தோம்னா, பரத துவயி பத்த பாவாஹா பைதாமகாதிஷு பதேஷ்வபி பாவபந்தம் சத்யஹா தியஜந்தி, சுக சஞ்சரணோத்சுகாய கஸ்மை காராகிருஹே கனக சுங்கலையாபி வந்தஹ ஸ்வதேத அப்படின்னு கேள்விக்கிறார் பரத வரதராஜனே. துவயி பத்த பாவாஹா, உன்னிடம் ஈடுபட்டதான சித்தத்தை உடையவர்கள், உன்னிடமே ஈடுபட்ட சித்தத்தை உடையவர்கள், பைதாமகாதிஷு பதேஷு அபி, பிரம்மா என்ன அவருடைய பட்டமா இருந்தா என்ன, அப்படிப்பட்ட ஸ்தானங்கள்ல கூட பாவபந்தம் சத்யா திஜந்தி, அவ உள்ளத்துல ஒரு ஆசை இருந்ததுன்னா உனக்கு உன்னை சேவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆசை இருந்திருக்கலாம், ஆனா உன்னை சேவிச்ச பிறகு அந்த ஆசையை தியஜந்தி விட்டு விடுகின்றனர். ஏன்னு கேட்டா சுக சஞ்சரண உத்சுகாய, சுக சஞ்சரணம் சொன்னா சுதந்திரமா தெரியறது அல்லது சுகமா தெரிகிற ஒருத்தன், சுகமா தெரியறதுல ஆசையுடைய ஒருத்தன், உத்சுகாயன்னு சொல்லிச்சு சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம் அவனுக்குன்னு அர்த்தமாருது. சுதந்திரமா தெரியறதுல ஆசையுடைய ஒருத்தனுக்கு கஸ்மை, ஆசையுடைய எவனுக்கு, காராகிருகே கனக சுங்கலையாபி, சிறையில பொன்விலங்கால கட்டுண்டு கிடக்கக்கூடிய ஒரு ஸ்திதி, பந்தஹா ஸ்வதேத ருச்சிக்கும், சுதந்திரமாய் தெரிவதில் ஆசையுடைய எவனுக்குத்தான் சிறையில் பொன்விலங்கால் கட்டுண்டு கிடக்கக்கூடிய ஒரு நிலையானது ருச்சிக்கும் அப்படின்னு கேட்கிறார். பிரம்மா முதல் அனைத்து விதமான நிலைகளும் அல்லது பதவிகளும் இந்த கர்ம வசத்துக்கு உட்பட்டது, அதனால உன்னை சேவிச்சு நிரந்தரமா உனக்கு கைங்கரியன்ற அந்த பதவியை அடையிறதுல ஆசை பிறந்ததுனா இத்தர பதவிகள்ல வந்து உன்னுடைய பக்தாளுக்கு உன்னிடத்துல ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அந்த ஆசைகள்லாம் உடனே போயிடும்னு தாத்பரியமாருது. இதான் 29வது பத்தியத்துக்கு அர்த்தமாருது.